அண்ணே வணக்கம், நான் ரமேஷ் பேசுகிறேன். நான் போட்ட வீடியோவுக்கு ஏதோ டேக் பண்ணி போட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் போட்ட லிங்கை போய் பார்த்தேன். மரங்கள் நடுறதால வந்து உப்பு நீரை வந்து நன்னீராக மாற்றலாம் ஒரு சில ஆண்டு காலங்களில் சொல்லியிருக்காரு. ரொம்ப நல்லதுண்ணே, அவர் சொல்ல வர கருத்தும் ஏற்றுக்கக்கூடிய கருத்து தான். ஆனால் ஏன் உப்பு நீராக மாறிச்சுன்னு, நன்னீர் ஏன் உப்பு நீராக மாறிடுச்சுன்னு, அது ஒரு எனக்கு கேள்வி. அதோட வந்து இப்பயும் பார்த்தீங்கன்னா எங்கள் பகுதியில் வந்து கருவேல மரம் இருக்குது. கருவேல மரம் இருக்கிற இடத்தெல்லாம் உப்பு நீர் இருக்குதுன்னு சொல்ல முடியல. ஒருவேளை எப்படி அது மாறுது, கருவேல மரம் அந்த நன்னீரை எப்படி உப்பு நீராக மாற்றுது, அது ஒன்று தேவைண்ணே. கரிமங்கள் அந்த இலைத்தழை கொட்டுறதால வந்து மண்ணோட தன்மை மாறிடுது. அப்படி மண்ணோட தன்மை மாறும்போது 20 அடி 30 அடியில் இருக்கிற உப்பு நீர் எப்படி நன்னீராக மாறுது, அது ஏதோ சயின்டிஃபிக்காக ஏதாவது சொல்ல முடிஞ்சால், அது எப்படி அது அந்த ரியாக்ஷன் என்ன சொல்கிறது, கெமிஸ்ட்ரி கோடு மாதிரி ஏதாவது சொன்னீங்கன்னா, எப்படி அது மாறுதுன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் எடுத்துக்கிட்டால் எல்லாருக்கும் சவாலாக சொல்லலான்னு, இது மாதிரி மாறுதுன்னு. நன்றிண்ணே. ஏன் டேக் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல, நான் போட்டிருக்க பதிவு வேறு, நீங்கள் டேக் பண்ண பதிவு வேறு. நெல்லை பற்றி அங்கே சொல்லியிருக்காங்க போல், அதுதானே. கொஞ்சம் சொல்லுங்கண்ணே, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நல்லா கொஞ்சம் பேசியிருந்தாப்புல, மரங்களை பற்றி, உதய மரம் பற்றி, பலா மரங்களை பற்றி, மாதுளையை பற்றி நல்லா இருந்தது. கொஞ்சம் சொல்லுங்கண்ணே, எப்படி வந்து உப்பு நீரை நன்னீராக மாற்றலாம் மரங்கள் வைக்கிறது மூலமாக. இது மாதிரி மரம் வச்சு விட்டுடலாண்ணே, கண்டிப்பாக. நன்றிண்ணே.